శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితా కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాంసదాహృదే యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విత్రాణ నవద్ధతేక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. జన్మాద్యతోన్వయాదితరతాభిజ్ఞాస్వరాటే తేనే బ్రహ్మహృదాయ ఆదిగవయే ముఖ్యంతి యత్సూరయ తేజోమాదిమృదాం యథా వినిమయ యత్ర త్రిసర్గో మృషా ఆమ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి. ధర్మ ప్రోజ్జితగైతవోత్ర పరమః నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివతం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహామునిగతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతే ప్రకృతిభిః శృషోషిభిః తక్షణాతే. నిగమకల్పతరోద్గలితం ఫలం శుకముఖాదమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహోరధికా భువి భావుకాః. అద్భుతమైన భాగవత మహాపురాణం. அந்த மகாபுராணத்தினுடைய மங்கள ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இதுக்கு மேல இந்த பாகவத மகாபுராணம் ஏற்பட்ட விதம் பரீட்சித் மகாராஜாவுக்கு சுக மகர்ஷி உபதேசம் பண்ணார். இது எப்படி வந்தது என்னன்றதெல்லாம் வியாசரே சொல்வார். வியாசர் அதாவது நாரதர் வியாசருக்கு உபதேசம் பண்ண நாரதரிடம் தெரிஞ்சு தெரிஞ்சு வியாசர் சுகருக்கு உபதேசம் பண்ணி அந்த சுகமுகம் ஆச்சாரிய முகமாக பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணி பரீட்சித்து இந்த பாகவத ரசத்தை அமிர்தபானம் பண்ற மாதிரி பண்ணி பரம பலத்தை அடைஞ்சார் என்பது விஷயம். இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கிருந்து இது எப்படி ஏற்பட்டது என்பதை மகர்ஷியே சொல்றார். இவர் மூணு காலமும் தெரிஞ்ச உணர்ந்தவர், ஆகையால வியாசருக்கு எல்லாமே தெரியும். இதனுடைய பாகவத மகாபுராணத்தினுடைய பிரவச்சனம் இது எப்படி இருக்க போறதுன்றதும் அவருக்கு தெரியும். அதை மனசுல வச்சுட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் என்று சொல்லணும். நைமிசாரண்யம்ன்ற ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துல எல்லா மகர்ஷிகள்லாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். அவள்லாம் யாகம் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறா. அந்த யாகத்தை பத்தி தான் நைமிஷே நிமிஷ க்ஷேத்ரே ரிஷயா சௌனகாதய சத்ரம் துர்காய லோகாய சஹஸ்ர சமமாசத. ஒரு யாகம் பண்றாள். அந்த யாகம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடியிற யாகம் இல்ல, அஞ்சு நாள்ல முடியிற யாகம் இல்ல, 21 நாள்ல முடியிற யாகம் இல்ல, 1000 வருஷம் பண்ற யாகமா. அந்த யாகத்தை சொல்லி சொல்ற இந்த நைமிஷ க்ஷேத்திரம், நைமிசாரண்ய க்ஷேத்திரம் இருக்க அது உத்கிருஷ்டமான க்ஷேத்திரம். நைமிசாரண்யத்துல இருந்தா எல்லா புராணங்களும் அங்கதான் தோன்றின, அங்கதான் சூத பௌராணிகர் எல்லாருக்கும் இந்த விஷயங்களை, அதாவது புராணங்கள்ல இருக்கக்கூடிய பகவத்தினுடைய மகாத்மியங்கள்லாம் உபதேசம் பண்ணவர் சூத பௌராணிகர் மூலமாக அறிஞ்சின்றது அந்த நைமிசாரண்யத்துல தான். அந்த க்ஷேத்திரத்துக்கே ஒரு விசேஷம் அது. இது நைமிஷம் அநிமிஷம் நிமிஷம்னு சொல்லி சொல்றது. அந்த பகவானுடைய, அதாவது இமை கொட்டுறதுன்றது இல்லாததாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவருடைய க்ஷேத்திரமாக இருக்கு. இது நிமிஷ க்ஷேத்திரம்னு சொல்லி சொல்றது. இப்போ பிரம்மா என்ன பண்ணாருனாக்க தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணி எந்த தபஸ் செய்யறதுக்கு ஏற்றதான ஒரு க்ஷேத்திரம் சொல்லுங்கன்னு கேட்கச்சே அவர் ஒரு மனோமயமாக இருக்க ஒரு சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி அந்த நேமின்னா சக்கரம், அந்த சக்கரம் எந்த இடத்துல போய் விழுறதோ எந்த இடத்துல படுறதோ அந்த க்ஷேத்திரம் தான் தபஸ் பண்றதுக்கு ஏற்றதான க்ஷேத்திரம்னு சொல்லி சொல்ற. அந்த க்ஷேத்திரம் தான் நைமிஷாரண்யம்னு சொல்லி சொல்றது. ஆகையால இந்த நிமிஷ க்ஷேத்திரம்ன்றது பல விதமாக இருக்கு. பல ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்துல என்னன்னாக்க ராட்சசெல்லாம் அழிக்கப்பட்டாலும். ஆகையால இதுக்கு நைமிஷ கஷேத்திரம்னும் பேரு. இப்படி பல விஷமா பல விதமான அர்த்தங்கள் அந்த நைமிஷாரண்யம். அஸ்திகிரி மகாத்மியத்துல சொல்றாரு நைமிஷாரண்ய கஷேத்திரத்தை பத்தி. புஷ்கர கஷேத்திரம், நைமிஷாரண்ய கஷேத்திரம், அப்புறமா அஸ்திகிரி. புஷ்கரத்துல தீர்த்தஸ்வரூபியா பெருமாள் இருந்திருக்கேன். பிரம்மாவால பெருமாள் தீர்த்தஸ்வரூபியாக இருக்கேன்றத தெரிஞ்சுக்க முடியல. அங்கிருந்து நைமிஷாரண்யத்துல வந்து பிரம்மா தபஸ் பண்றேன், அங்கு காடாதாகவே காடாவே பெருமாள் தேவசாக்கிறேன், ஆனா அதையும் தெரிஞ்சுக்க முடியலையாம். அப்புறம்தான் ஹஸ்திகிரி கஷேத்திரத்துல அசுமேத யாகம் பண்ணி பெருமாள் சாட்சாத்காரம் பண்ணார்னு ஹஸ்திகிரி மகாத்மியத்துல சொல்ற. ஆகையால நைமிஷாரண்யம்ன்றது இருந்திருக்கேன். இது உத்கிருஷ்டமான கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல அது ஏகாந்தமான ஒரு கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல மகர்ஷிகள்லாம் யாகம் பண்ணிட்டு நைமிஷே நிமிஷ கஷேத்திரா. சாதாரணமானவர்ல பெரிய மகர்ஷிகள்லாம் சௌனகர் முதலிய மகர்ஷிகள்லாம் யாகம் பண்ணிருக்காளாம். சத்ரம் சொர்க்காய லோகாய சஹஸ்ர சமமாசத. சொர்க்கலோக பிராப்திக்காக ஒரு சத்ரம் ஒரு யாகத்தை அனுஷ்டிச்சாள்னா. யாகத்துல சத்ரம் அகீனம்னு ரெண்டு விதமான யாகங்கள் உள்ளன. யார் யாரெல்லாம் ரிச்சிக்கோ ரிச்சிக்களே தான் யஜமானன். யஜமானன் ஒரு தனியா கிடையாது. அப்படி இருக்கிற யாகம் இருக்க அதுக்கு சத்ரம்னு பேரு. இப்படி இதுல எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கில் மகர்ஷிகள்லாம் வந்திருக்க. எல்லாரும் யாகம் பண்றா, எல்லாரும் ரிச்சிக்கு தான். அதுல இதனால வரக்கூடிய பலம் எல்லாருக்கும் வரப்போறோம். அப்பேற்பட்ட யாகம் சொர்க்காய சொர்க்கலோக யாதான் எதேத்த சொர்க்ககாமகான்னு சொல்லிருக்கு. யாகம் பண்ணா சொர்க்கம் வரும்னு சொல்லிருக்கு. இப்ப சௌனகர் போன்ற மகர்ஷிகள்லாம் யாகம் பண்றா. இவாளுக்கு இது தெரியாதா, இந்த இந்திரலோகம் மாதிரி இருக்கிற சொர்க்கலோகம்லாம் இது மொத்தம் கீழே புண்ணியம் மத்தியலோகம் பிரவிசத்தின்னு எவ்வளவு தூரம் புண்ணியம் பண்ணிருக்கோமோ, புண்ணியம் பண்ணின காலம் வரைக்கும் தான் அது இருக்கும். புண்ணியம் முடிஞ்சதுன்னாக்க தலகீழ கீழே விழ வேண்டியதுதான். ஆகையால இதுக்காக ஆசைப்பட்டு பண்ணுவா, இதுக்கு ஆசைப்படலாவா. சொர்க்கம்னு சொல்றது எத்த சொல்றதுன்னாக்க துக்காசம் பின்னும் துக்கமே இல்லாததாக இருந்திருக்கிற சிவைகுண்ட பிராப்திக்கு அந்த பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற பரம பதம்னு சொல்லக்கூடிய சிவைகுண்டத்தை அடைவதற்கு உண்டான ஒரு வழியாக கருதப்படுகிற யாகம் இருக்க அந்த யாகத்தை இவெல்லாம் அனுஷ்டித்தாலாம். சத்ரம் சொர்க்காய லோகாய சஹஸ்ர சமமாச. ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ற யாகம் இல்ல, சஹஸ்ரசம மாசத்தை ஆயிரம் வருஷம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்குன்னு. இங்க ஒரு முக்கியமான விசேஷம் விஷயம் பார்க்கணும். இவெல்லாம் சௌனகர் போன்ற மகர்ஷிகள்லாம் பரமேகாந்திகள். தசாஸ்வமேதி புனரேதி ஜன்ம கிருஷ்ண பிரணாமி நபுனர்பவாயன்னு சொல்றாரு. பத்து அஸ்வமேத யாகம் பண்ணான்னாக்க அந்த ஒவ்வொரு அஸ்வமேத யாகத்துக்கும் ஒரு பலன் வரப்போறது. இந்த பலன் வந்த பிற்பாடு சொர்க்காதி பலன்கள் அடைஞ்சதுனாக்க அது மொத்தம் அனுபவிச்சாச்சுன்னா திரும்பி வந்தாக வேண்டியதுதான். ஆனா கிருஷ்ண பிரணாமி நபுனர்பவாய அந்த கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றவா கண்ணனை வணங்குறவா எந்த ஒரு சமயத்திலையும் திரும்பி வரவே மாட்டான், மோட்சத்துக்கு தான் போய் சேருவா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி பரதத்துவத்தை தெரிஞ்சின்றவர்களாக இருந்திருக்கிற மகர்ஷிகள்லாம் சேர்ந்து யாகம் பண்றா. இப்படி யாகம் பண்றவா சொர்க்கத்துக்காகவா யாகம் பண்ணுவா? சொர்க்கத்துக்காக யாகம் பண்ணல, பெருமாளை அனுபவிக்கிறதுக்காக, சீமிகுண்ட பத பிராப்திக்காக, கர்மனைவி திருத்தித்தியும் ஆஸ்திதா சம்சித்தியும் ஆஸ்திதா ஜனகாதிகான்னு ஜனக மகர்ஷி போன்றவர்கள்லாம் கர்மாக்கள் தாம் பண்ற செய்யும் தொழில் அதனாலேயே அது எல்லாத்தையுமே பகவத் ஆராதன ரூபமாக பண்ணி அது மூலமா மோட்சத்தை அடையிறா. அந்த மாதிரி இவெல்லாம் பண்ற. இதுல இன்னும் முக்கியமான இந்த சத்தனம் என்ன, பகவத் குணானுபவம் தான் முக்கியம். இதுல எம்பெருமானுடைய குணங்களுடைய அனுபவம், எம்பெருமானுடைய லீலா அனுபவம், பகவத் விபூதி அனுபவம், இப்படிப்பட்ட அனுபவத்துக்காக தான் பத்து பேர் சொல்றான். பத்து வைஷ்ணவாள் ஒன்னா சேர்றாள்னாக்கா அந்த சேர்றதுக்கு காரணம் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து பெருமாளுடைய அனுபவத்தை ஏற்படுத்து. நாமளே பாக்குறோம், குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், பசங்களை போய் கோவிலுக்கு போனோம், போனா பெருமாள் சேவிக்கிறோம். எப்படி சேவிக்கிறோம்னாக்கா ஏதோ கும்ப மாதிரி பொம்மை மாதிரி போய் சேவிச்சுட்டு வர்றது கிடையாது. பாருமா நீ குழந்தை பார்த்து முதல்ல சின்ன குழந்தையா இருக்கு உமாச்சி எழுதுறாரு பாரு அப்படின்னு உமாச்சி கை கூப்பன்னு சொல்லணும். அப்ப பெருமாள் எழுந்தாருனாக்க பெருமாள் எழுந்தா அவர் கை கூப்பிடணும்ன்ற ஒரு அனிச்சையா அவனுக்கு இயல்பாக வரத்த ஒரு விஷயத்த நாம கல்டிவேட் பண்ணணும் குழந்தைகளுக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்களா போயிடுச்சுனாக்கா அந்த பசங்களை பார்த்து நம்ம சொல்லணும், எப்படி பெருமாள் சாத்துட்டு சாத்தின்னு இருக்கேன், என்ன திருவாபுரம் எல்லாம் சாத்தின்னு கேட்பாரு, பெருமாள் எப்படி சிரிச்சுட்டு கேட்பாரு, பெருமாள் வாவான்னு உன்னை கூப்பிடுற இருப்பாரு, உனக்குதான் நான் காத்தன் இருக்கேன் கூப்பிடுற இருப்பாருன்ற மாதிரி எல்லாம் பசங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சொல்லிக் கொடுத்த பிற்பாடுதான் அந்த பசங்களுக்கும் அதுல ஒரு ஊற்றம் வரும், இல்லைன்னா பகவத் சேவையில ஊற்றமே வராது, அது ஒரு ஃபார்மாலிட்டியா தான் ஆயிடும். அது அந்த மாதிரி நாம ஒவ்வொன்னும் தெளிவா பண்ண வேண்டிய காரியம் அது. இங்க இவா பகவதா மொத்த பேரும் சேர்ந்திருக்கா, இவா சேர்றதே எதுக்காகனா பகவத் அனுபவத்துல நாம ஒரு விஷயம் பார்க்காத போயிருக்கலாம், இன்னொருத்தர் இன்னொரு விஷயத்த கவனிச்சிருக்கலாம், இதனை பார்த்தியா இதனை பார்த்தியான்னு சொல்லி சொல்லி அனுபவிக்கிறதுக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிறது. அப்படி அங்க மகர்ஷிகள் மொத்த பேரும் அந்த நயன்சாரண்யத்துல சேர்ந்திருக்காளாம், அவ மொத்த பேரும் பகவத் கதைய பகவத் அனுபவத்தை ஏற்படுத்துவதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுண்டு அவ தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஏற்பட்ட ஒரு விஷயம் அது. அதுதான் பிரம்மசஸ்திரம்னு பேரு. பரபிரம்மபூதமாக தான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் இருந்துருக்க அவர் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே ஏற்பட்ட ஒரு விஷயம். அங்க எல்லா மகர்ஷிகளும் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னாக்க யாகம் பண்ணிட்டு அவள்லாமே அது யாகம் பொதுவா யாகம் பண்றா, அவளுக்கு தனித்தனியா அக்னிஹோத்திரம்லாம் உண்டு, அந்த அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டு அன்னி தினத்துல கார்த்தால பண்ண வேண்டிய யாகத்துல பண்ண வேண்டிய அந்த காரியங்கள் எல்லாமும் பண்ணிட்டு அங்க தூதர் இருந்தே தூத பௌராணிக்கர்னு அவர் பெரிய மகான், அவருக்கு வியாசரம் பராசரர் போன்ற மகர்ஷிகளுடைய அனுகிரகம் உண்டு. அவரை பார்த்து எல்லாரும் போய் கேக்குறாளாம், அவர் அங்கங்க கதையெல்லாம் சொல்ற வரவ அவரை பார்த்து கேக்குறா, இவ மொத்த பேருமா சேர்ந்து கேக்குறாளாம். ஷயமோம் உமக்கு தெரியாத ஒண்ணுங்க தொயாக்கில புராணானி தேதிகாசானி தானுக்கான் அப்படி தானு வேறு எல்லா புராணங்களையும் நேர் தெரிஞ்சின்றவ. அது மாத்திரமில்ல சேதிகாசானி இத்திஹாசங்களோட கூட மகாபாரதம் முழுக்க தெரியும் உனக்கு, எல்லா அஷ்டாதச புராணங்களும் உனக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க, தர்மசாஸ்திரங்கள்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சின்றவராக நேர் இருந்துருக்க. யானி வேதவிதாம் சிரேஷ்டா பகவான் பாதராயணா அன்னேஜ முனையா தூத பராபர விதோ விதோ. இப்போ பராசரம் போன்ற மகர்ஷிகள் தத்வேனய சுதசுதீஸ்வர சத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீர் உதாரா சந்தர்ஷயன் நிரமிமேத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயன்னு அளந்தா ஸ்தோத்திரத்துல பராசரருக்காக ஒரு தனி ஸ்லோகம் பண்ணியிருக்கார். தத்வேனய சிததிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீர் உதாரான். சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் இந்த தத்துவங்கள்ல உண்மையாக பிரதிபாதிக்கிறது தத்துவங்களை சொல்ற புராணம் இது விஷ்ணு புராணம் தானா. அது போகம்னா என்ன, அபவர்க்கம் மோட்சம்னா என்ன, அந்த மோட்சத்தை அடையறதுக்கு உபாயம் என்ன, இது எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய தசாவசிதமாக இருக்கிறது உள்ளது உள்ளபடி சொல்றதுன்றது அந்த விஷ்ணு புராணம் தான். அந்த விஷ்ணு புராணம் இது மொத்தத்தையும் தெரிஞ்சின்றவராயிருந்தவர் பராசரர். அவர் தெரிஞ்சின்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவருக்கு மாத்திரம்தான் அது பிரயோஜனமாகும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக புராணமாக ஒரு நிர்மாணம் பண்ணிற அது புராண ரத்னம்னு பேரு. அது தந்தரிசையன் நிறமீத புராண ரத்னம் அவர் லோகோபகாரமாக பண்ணின காரியம் அது. ஆகையால அப்பேற்பட்ட மகர்ஷிக்கு என்னுடைய வந்தனங்கள்னு ஆளவந்தார் சோத்திர ரத்னத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி மகர்ஷிகள்லாம் பராசரர் வியாசர் போன்ற மகர்ஷிகள்லாம் அவெல்லாம் என்னென்னலாம் தெரிஞ்சுட்டு இருக்காளோ தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்ல தெரிஞ்சவங்களா இருக்கோ அது மொத்தம் உமக்கு தெரியும். அதுல வந்த சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் மொத்தத்தையும் உமக்கும் உபதேசம் பண்ணிருக்கா, நீரும் பாத்திரமாக இருக்கிறதுனால உபதேசம் பண்ணிருக்கேன்னா. இந்த இடத்துல ஒரு சாஸ்திரம் என்னன்னா, சூத பௌராணிக்கிறது இந்த புராண கதையெல்லாம் சொல்றவர் இருக்கிற அவர் பிராமணர் இல்லை, சூத்தர். அதாவது அதுக்கு கீழ் ஜாத்தியில பிறந்தவர் தான். இப்ப இதெல்லாம் என்னத்துக்கு இவர் என்ன சொல்றாருனாக்க, எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, இன்னும் யாரா இப்ப கேக்குறவா யாரு, சூத்தரிடத்துல மகர்ஷிகள்லாம் சேர்ந்து கேக்குறா, ரிஷிகள்லாம் தான் யாகம் பண்றான், இவா போய் அவரை போய் கேக்குற, நீங்க போய் என்ன கேக்குறீங்களே, எனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும், நான் ஜாத்தியா கொஞ்சம் கீழே நிகிருஷ்டமான பிறப்புல பிறந்தவனாச்சு நானு, எனக்கு போய் இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டாக்க, அது கேட்ட அது சொல்லாத விட்டுட்டேன்னா என்ன பண்றது, எனக்கு தெரியாது வேற யாரையான பாத்துட்டு போன்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்றதுன்னா. அதுக்காக தான் அவர் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. மீதி சாமான்யமாக இருக்கக்கூடியவாள் மாதிரி சூத்தர் மாதிரி இல்ல, இவர் மகர்ஷிகளுடைய அனுகிரகத்தை பெற்றவர், புராணங்கள் இத்திஹாசங்கள் எல்லாவற்றையும் அத்தியனம் பண்ணவர், தர்மசாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணவர் இவர். இவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அந்த தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்ல இவருக்கு நிஷ்கர்ஷம் உண்டு. யாரெல்லாம் விசேஷமாக சொல்றமோ, நாம இப்போ பராசரர் வியாசர் போன்றவர்களை விசேஷமாக சொல்றமோ, அவெல்லாமே கூட இவருக்கு அந்த தத்துவஹித புருஷார்த்தங்களை உபதேசம் பண்ணி அவருக்கும் எல்லாவற்றையும் அறிந்தவராக பண்ணிருக்க. ஆகையால அநேக முனையாக தூதா பராவர் விதோ விதுகு வேத்தத்துவம் சௌம்ய, அது எல்லாத்தையும் நீரும் தெரிஞ்சவராக இருந்திருக்கு. இந்த தெரிஞ்சுட்டு இருக்கிறதோட மாத்திரம் இல்ல, சௌம்யான்ற ஒரு வார்த்தை, அதாவது பிரசன்னமாக இருக்கிறது. ஒருத்தர் இடத்துல போய் கேட்கிறோம், கேட்க செய்ய வந்திருக்கியாப்பா சந்தோஷம், எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்றான் வான்னு ஒரு புன்சிரிப்போட இன்முகத்தோட சொல்றவாளா இருந்தாங்கனாக்க, அவ விஷயத்துல நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், அணுகுவதற்கு ஏற்றதாக இருக்கும் அந்த வரைச்சே. அது இல்லாத கடுகடுன்னு மூஞ்ச வச்சிருந்து எவ்வளவுதான் வாட்சவாளா இருந்தா கூட அவன் கிட்ட வரிசையே கூட நமக்கு கேட்கணும்ன்றதே தோணாது போயிடும். அதனாலதான் இந்த இடத்துல சொல்ற இந்த சூத பௌராணிக்கரை பார்த்து சௌமியான்னு சொல்லி சொல்ற இவ மொத்த பேருமா சொல்லி அவளை வே சத்வம் சௌமிய சர்வம் தத்வதா ததனுகிரகாது ப்ரூயுஹோ ஸ்னிக்ஹது ஸ்னேஹம் குரவோ குக்யமா ப்யுதா. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, அந்த அவன் இந்த மாதிரி விஷயங்களை அத்தி ரகசியமான விஷயங்களை யாருக்கு சொல்லுவான், சிஷ்யாளுக்கு தான் சொல்லுவான். அது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை யாருக்கு இருக்காளோ அவளுக்கு தான் சொல்லுவா, எல்லாருக்கெல்லாம் சொல்ல சொல்ல மாட்டா. ஆகையால இது மொத்தம் உமக்கு சொல்லியிருக்கா, குரவகா பாதராயணா குஹ்யமத்யுத ரகசியமாக இருந்தா கூட அது மொத்தத்தையும் இத உபதேசிச்சிருப்பா. ஆகையால நீ எனக்கு தெரியாதுன்னா நீ சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் இருக்கு. வேத்தத்துவம் சௌமியத சர்வம் தத்வதஹம் ததனுக்ரஹாதே ப்ரூயுஹு ஸ்னிக்ஹது சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுதா தத்ர தத்ர அஞ்சதாயுஷ்மான் பவதா யத்வி நிச்சிதம் பும்சாம் ஏகாம் ததஸ்ரேயஹ தன்ன சம்சிதும் அர்ஹதி தத்ர தத்ர அஞ்சதாயுஷ்மான் பவதா யத்வி நிச்சிதம். இப்போ அந்தந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், இது எதுதெல்லாம் முக்கியமான விஷயம்னு நீர் நினைக்கிறீரோ, பும்சாம் ஏகாந்தத ஸ்ரேயஹா தன்ன சம்சித்து மருகதி, இந்த சேதனங்களுக்கு எல்லாம் ஸ்ரேயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எதுன்றது நீர் தீர்மானம் பண்றேரோ அத்த நீர் எனக்கு சொல்லுன்னு சொல்லி சொல்ற. ஆகையால நிச்சயமாக சிரேயஸ் தரக்கூடியதாக இருக்கிறது எதுன்றது தீர்மானம் பண்றதுன்னா உங்களுக்குதான் தெரியும், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா நீர் மகர்ஷிகளோட எல்லாம் சேர்ந்து இருக்கேன், மகர்ஷிகளுடைய உபதேசத்தெல்லாம் கேட்டவராக இருந்திருக்கேன். ஆகையால உமக்கு அது தெரியும், எங்களுக்கு நீர் அதை உபதேசம் பண்ணணும்னு கேட்க. அப்போ உபதேசம் பண்ணுச்சு யாருக்கு உபதேசம் பண்ணணும், எப்படி நீங்களே தான் நீங்களதான் மகர்ஷிகளாக இருந்து இருக்கீங்களே, நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி வாசிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாதா என்ன, நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்ன கேட்டாக்க. அதுக்கு சொல்ற, இந்த கலியுகத்துல எல்லாராலையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. கிருதயுகம் மாதிரி இல்ல, கிருதயுகத்துல நிறைய ஆயுஷ் இருந்துருக்கு. அந்த நிறைய ஆயுஷ்ல கொஞ்ச காலம் போகத்தை அனுபவிச்சுமானா கூட அதுக்கப்புறமா இந்த போகம்லாம் ரொம்ப அல்பமானது, இதுக்காட்டிலும் விசேஷமான பகவத் விஷயத்துல நாம ஈடுபடணும்ன்ற எண்ணெல்லாம் கிருதயுகத்துல இருக்கிறவாளுக்கு ஏற்படும். நமக்கு இருக்கிற காலமே பரிமிதமான காலம்தான். நமக்கு சதாயுர்வை புருஷகான்னு சொல்லிருக்கு. புருஷனுக்கு சதாயுசு தான், நூறு ஆயுசு தான், நூறு வயசு தான் ஆயுசாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நூறுன்றதே சரமாவதி. இது நூறு இருக்கிறவா எத்தனை பேர் இருந்துருக்க, ரொம்ப ரொம்ப குறவு தான். ஆகையால அந்த நூறே நம்மளால இருந்துருக்கு. இந்த கலியுகத்துல ஜனங்களுக்கெல்லாம் பிராயண அல்பாயுஷகான், பிராயணம் குறவான ஆயுசு, நூறுக்கும் குறவான ஆயுசு தான் இருந்துருக்கிறதுனால இதுக்குள்ள எது நல்லது பண்ணணுமோ அதை நல்லது தெரிஞ்சுக்கணும், நல்லதை பண்ணணும், கேட்கணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது அதுலயும் நம்ம எப்படி இருந்துருக்கோம்னாக்க, இப்படி ஆயுசு இருந்து இருந்தாலும் கூட மந்தாக சுமந்த மதையா மந்த பாக்யாக்யுபத்ருதா பூரீணி பூரி கர்மாணி ஸ்ரோதம் யானி விபாகத அத்தாதோத்ரயத்தாரம் சமுத்திய மனிஷயா. நான் சொல்றேன், சரி அப்படி இருந்தா கூட சில பேருக்கு ஒரே ஒரு முறை சொன்னா போறோம் பிரச்சனை அப்படியே அதை புரிஞ்சுக்கிற மாதிரி சாமர்த்தியெல்லாம் இருந்துட்டு இருக்கும். இங்க இருக்கிறவா மொத்த பேரும் மந்தாகா, மந்த பிரகிருதி, அல்லசாள், சோம்பேறிகள். இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டா. ஆகையில பிரகிருத்தியா வந்தோம் சுமந்த மதயா மந்த புத்தி. வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு சூக்மமான புத்தி வந்தோம். அக்ரியா புத்தியா சூக்மயா அக்ரியா புத்தியான்னு சொல்லியிருக்க. அது அப்படியே வேதாந்தன்றது இருக்க அந்த கத்தி ஊர் மேல நடந்து போதுற மாதிரியும், அது போனா அது சில சமயங்கள்ல என்ன சொன்ன கொஞ்சம் அனவதானமா காலை வச்சுட்டோம்னாக்க அது ஆபத்துல முடியும். அந்த மாதிரி வேதாந்த சிரவணம் பண்ணச்சே கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டோம்னா கூட நமக்கு விபரீதத்துல வந்துடும், சரியா புரிஞ்சுக்க முடியாத போயிடும். ஆகையால சூக்ஷ்ம புத்தி யாருக்கு இருக்கோ அவளாலதான் தெரிஞ்சுக்க முடியும்னு கட்டோபனிஷத்துல சொல்ற. இப்ப இங்க இருக்கிறவனுக்கெல்லாம் அப்படி சூக்ஷ்மமான புத்தி எல்லாம் இல்லை. மந்தாக்கு மந்த மதையாக மந்தபாங்கியாக்கு உபதிரதா, அதுக்கு மேல போனா போயிட்டு போறதுன்னா மந்த பாக்கியாக பாக்கியமும் கிடையாது. அதுல உபதிரதாக தாப ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம்னு தாபத்ரயங்களால பீடிக்கப்பட்டவர்களாகவும் இருந்துருக்க, இப்படி இருந்துருக்கிறவாளுக்கு நேர்தான் சொல்லி சொல்லணும், எது நல்லதோ அதுதான் சொல்லணுமே தவிர மூட்டா வேற யார் கிடையாது. ரூஹிணம் ஏனாத்மா சம்பிரதீதி அசாதோத்ரயஸ்தானம் சமுத்திரஸ்ய மனிகயா பூரீணி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகதாம். லோகத்துல பார்த்தோம்னா எத்தனையோ விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டி இருந்துருக்கு. எல்லா விஷயத்தையும் நம்மளால ஒரே நிமிஷத்துல தெரிஞ்சுமா, நமக்கு இருக்கக்கூடிய ஆயுஷோ ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துருக்கு. பூரி கர்மாணி பகு ஆயாசம், இப்ப ஆயிரம் வருஷம் பண்ற ஒரு யாகத்தை பத்தி சொன்னாக்கா நம்மளால ஆயிரம் வருஷம் நம்ம இருக்கவா போறோம், அந்த யாகத்தை பத்தி தெரிஞ்சுட்டு என்ன பண்றதுன்னா இப்போ இல்ல அஞ்சு வருஷம் அஞ்சு நாள் பண்ற யாகத்தை சொன்னா கூட நம்மளால ஆயாசம், நம்மளுடைய ஆயாசம், நமக்கு இருக்கிற ஞானம், நமக்கு இருக்கிற சக்தியை கொண்டு அந்த யாகத்தெல்லாம் பண்றதுக்கு எனக்கு சாமர்த்தியமே இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு அதை பத்தி உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம். அப்படி ஒவ்வொரு யாகத்துக்கும் சொன்ன சாத்திய பௌண்டரீக சர்வபிஷ்டம் விஸ்வஜித்து துவாதசாகம் வாஜபேயம் சர்வதோமுகம் இப்படி எல்லாம் யாகங்கள்லாம் இருக்கு. இந்த யாகங்கள்லாம் பண்ணுன்னு சொன்னாக்க ஒவ்வொரு யாகத்திலையும் எவ்வளவோ கிரமங்கள்லாம் இருக்கு. அந்த கிரமங்கள்லாம் சொல்லி இது பண்றதுன்னா என்னால தெரிஞ்சதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்படி இருக்கச்சே அதெல்லாம் உபதேசம் பண்றது இருந்தாலும் கூட இவ்வளவு இருந்தா கூட அத சாதோத்த எத்தாரம் சமுத்திரத்த மனிஷையா, ஏ சாதோ உங்களுக்குதான் தெரியும், நீர்தான் தெரியும், எது சாரம் இவைகளுக்குள்ள எது சாரம், எதனால் தெரிஞ்சின்றா எனக்கு சிரேயத்து வேறுபடும்னு நீர் உமக்கு தோன்றதோ அதை நீர் எனக்கு சொல்லும் தின்னார். சரிப்பா நீ கேக்குற கேட்கிறனோன்ற எண்ணம் இல்லாதவாளுக்கு சொல்ல முடியாத பெருமாள் கண்ணன் கீதையை மொத்தத்தையும் உபதேசம் பண்ணிட்டு கடைசியில சொல்ற நடாசுஸ்ரூஷ வேந்தர், என்ன யாரெல்லாம் வெறுக்கிறவாளோ, யாரெல்லாம் கீதைய கேட்கணும்ன்ற ஆசை இல்லாதவாளாக இருந்துருக்காளோ அவளுக்கெல்லாம் சொல்லாதேன்னு. யாருக்கு சொல்லுன்னு சொல்றதை காட்டிலும் யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்றத முன்ன சொல்ற அவர். அதுக்கப்புறமா தான் யாரு ஸ்ரத்தையோட இருக்கவாளோ அவளுக்கெல்லாம் நீ சொல்லுன்னு சொல்லி சொல்றேன். அந்த மாதிரி சொல்லச்சு இது மகர்ஷிகள்லாம் அந்த சூத்தருக்கு உபதேசம் பண்ண ஒரு விஷயம் இது. இந்த விஷயத்த நீங்க கேட்கறங்கோ, கேட்கறதுக்கு உங்களுக்கு ஸ்ரத்தை இருக்கான்றது எனக்கு தெரியணுமே, நான் எப்படி உபதேசம் பண்றதுன்னு நீர் யோஜனை பண்ண வேண்டாம். நான் சொல்றேன் நானு, புரோஹித ஸ்ரத்ததானாம் ஏனாத்மா சம்ப்ரசீததி ஸ்ரத்ததானாம் ப்ரூஹி, நாங்கெல்லாம் ஸ்ரத்தையோட இருந்திருக்கா எனக்கு இந்த சாரமாக விஷயத்துல நீ சொல்லணும். ஏனாத்மா சம்ப்ரசீததி, இப்படி இத்தனை நாளா இங்க லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்ல ஒரு ஈடுபாட்டினால மனசெல்லாம் கலுஷமாக இருந்திருக்கிறது, இப்ப உம்முடைய உபதேசம் இது தெரிஞ்சிட்டாக்க எனக்கு வந்து சந்தோஷம் ஏற்படும், ஆத்மாவுக்கு ஒரு திருப்தி ஏற்படும், அதை நீங்க சொல்லணும்னு சொல்லி சொல்ற. சூத ஜானாதி பத்ரந்தே பகவான் சாத்வதாம் பதி தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயா. அதுக்கு சூத்தர் சொல்றேன், அதாவது சூத்தருக்கு சொல்ற, இப்ப இதுக்கு முன்ன நடந்த விஷயத்தை இவாளே ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. இது எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு, எத்தனை விஷயங்கள், இது மொத்தத்தையும் எங்கிருந்து சொல்றது, இதுக்காக என்ன பண்ண முடியும், எத்த சொல்றது, என்ன விஷயம் தெரியுது, இல்ல தத்துவகித புருஷார்த்தம் வேதாந்த உபநிடதத்தை சொல்லிருக்கிறதா சொல்றதா இல்ல வேதாந்தத்துல சொல்லிருக்கிறத சொல்றதா, இல்ல பெருமாளுடைய கதையை சொல்றதா, ராமாவதாரத்தில் நடந்த விஷயத்தை சொல்றதா, எத்த சொல்றதுன்னு சொல்லச்சு. இப்ப கடைசியா நடந்தது என்னன்றிருக்க அத்த சொல்றாராம். கடைசியா நடந்தது பெருமாளுடைய அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரத்துல நடந்த விஷயம் தேவக்யாம் வசுதேவத்து ஜாதோய சதீர்ஷயா தன்ன சுஷ்ரோஷமானாம் அதிகசங்கானுவர்ணித்தம். அந்த கிருஷ்ணாவதாரத்துல நடந்த விசேஷங்கள்லாம் சொல்லுங்கோ. அந்த அவதாரமே பூதானாம் க்ஷேமாயத்த பவாயத்த, பூதானாம் க்ஷேமாயன்னு சொல்லியிருக்க, லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் பக்தானாம் க்ஷேமாயன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையோ, யாரெல்லாம் கிருஷ்ண பக்தாளாக இருந்துருக்காளோ அவளுக்கு நன்மை புரிவதற்காக கிருஷ்ணாவதாரம் பண்ண. கிருஷ்ணாவதாரம் எதுக்காக பண்ண, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பெருமாள் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்கும் அதே மாதிரி சாது பரித்ராணத்துக்காகவும் தான் பெருமாள் கண்ணன் அவதாரம் பண்றேன்னு சொல்ற வாஸ்தவம் தான். அங்க சொல்லச்சே பூதானாம் க்ஷேமாயன்னு சொல்லியிருக்க, பக்தானாம்னு சொல்லாத பூதானாம்னு சொல்றதுக்கு, சத்ருக்களாக இருந்தாலும் கூட அவளுக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காக, கம்சன் சிசுபாலன் போன்ற சத்ருக்களாக இருந்தாலும் கூட அவளுக்கும் மோட்ச பிராப்தியை ஏற்படுத்துவதற்காகவே பண்ணின அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அப்போ அந்த கிருஷ்ணாவதாரத்துல நடந்த விஷயங்கள்லாம் சொல்ற, அதை மொத்தம் எங்களுக்கு சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ற. அப்பன்ன கம்சதிங்கோராம் என்னாம விபசோ கிருணானே, இந்த சம்சாரத்துல இப்படி கோரமான சம்சாரத்துல மூழ்கி மூழ்கி இருக்கிறவாளுக்கு அந்த கிருஷ்ணனுடைய திருநாமத்தை கேட்டாலே, அவருடைய கதைகளை கேட்டாலே அதுல அவளுக்கு, அதாவது சத்ருக்களாக இருந்தாலும் கூட அவளுக்கும் மோட்சம்ன்றது ஏற்படும்னு சொல்லிருக்கு. சத்யோ விமுச்சேத எத்விபேதி ஸ்வயம் தவஹா, ஒரே சமயத்துல ஒரே கணத்திலேயே இந்த சம்சாரத்துல இருந்து விடுபட முடியாத இருந்ததுக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரபாவம் எம்பெருமானுடைய திருநாமம்ன்றது. ஆகையால் அதை சொல்லுங்கன்னு சொன்னா, பாத சம்சிரயா சூத முனமஹா முனையஹா பிரதமாயனஹா சத்யஹா புனந்தி உபஸ்ருஷ்டாஹா ஸ்வர்தம் ஞாபோனு தேவையா. அப்போ பெருமாளை காட்டிலும் என்ன விசேஷம் பாகவதால். பாகவதாளுடைய மகாத்மியம் சொல்லிருக்கு, பெருமாளுடைய அவதார மகாத்மியம் இருந்துட்டு இருக்கட்டும், அவரை சேர்ந்தவாளாக இருந்திருக்கிற பாகவதாளுடைய மகாத்மியம் இருக்கு, அது வாக்காலையும் மனத்தாலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. எத் பாத சம்சிரையாக, எத் பாத சம்சிரையாக, எந்த எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசிரியவாக இருந்திருக்காளோ. அப்போ அதுக்காக தான் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சொல்லச்சு, சர்வ பாபானாம் பிராயச்சித்தம் மனேஷினு சொல்லி சொல்ற, எல்லா பாபங்களுக்கும் பிராயச்சித்தமாக கருதப்படுவது பாகவதாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். ஆகையால அவாத சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டாக, அவளை அந்த அவளுடைய பாகவதாளுடைய திருவடிய நாம் தொட்டமானாலே போறோம், திருவடியை ஆசிரியிச்சாலே போறோம், திருவடிய தியானம் பண்ணாலே போறோம். உடனே என்ன கங்கையில தீர்த்தம் பண்ணா மொத்த பாப்பமும் எப்படி போறதோ அந்த மாதிரி பாப்பங்கள் மொத்தம் போயிடும்னு சொல்ற. ஆகையில அவளுடைய பிரபாவத்தெல்லாம் சொல்றோம். கோபா பகவத புண்ணிய ஸ்லோகே ஜெகன்மானா சுத்திகாமோ நசுனியாதி யசா கலிமலாபகம். இதுக்கப்புறமா யாருதான் இந்த பெருமாள் கண்ணனுடைய கதைய கேட்க மாட்டா? இந்த கலியுகத்தினுடைய தோஷங்கள் மொத்தத்தையும் போக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஒரே விஷயம் கண்ணனுடைய கதை ஒன்னே இருக்கிறபடினால அதை நான் நேர்தான் சொல்லணும். அது உமக்குதான் பூர்ணமாக தெரியும். சத்ய கர்மாணியுதாரணி பரிகீதானி சூரிபிகி புரூஹின ஸ்ரத்ததானாம் லீலையா ததத கலாஹாம் லீலையா ததத கலாஹாம் மூர்த்தி அவதாரங்கள்னு சொல்றது இந்த இடத்துல கலாகம்னு சொல்றதுனால அந்த பெருமாளுடைய அவதாரங்கள் எல்லாமே லீலையினால ஏற்பட்டது, நம்மள மாதிரி பிறப்பு கிடையாது, கர்மாவினால ஏற்பட்ட பிறப்பு இல்ல. அசாட்சாகி ஹரேர் தீமன்னு அவதார கதாஹா, நேர் பெருமாளுடைய அவதார கதைகள் எல்லாவற்றையும் அதுதான் கேட்கிறவாளுக்கு சொல்றவாளுக்கு எல்லாருக்கும் சுபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறத நேர் விஸ்தாரமா சொல்லணும். உமக்குதான் அது தெரியும். வயம் நவிதிருப்பமஸ்லோகவிக்கிரமே எண்பதாம் ரதஜானாம் சுவாது சுவாது பதேஹே பதே. சில சில விஷயங்கள்லாம் ஆரம்பத்துல கேட்கறதுக்கு ரசமா இருந்துட்டு இருக்கும், போக போக பார்த்தோம்னாக்க போர் அடிச்சு போயிடும். இப்படி சொல்லிட்டு இருக்காளேன்னு தோணும், சரி போறோம் போ அப்படின்னு விட்டு போயிடுவா. சிலது என்னன்னா ஆரம்பத்துல மந்தமா இருந்துட்டு இருக்கும், அப்புறமா வந்து பார்த்தோம்னாக்கா அது ரசமா ஆயிடும். அப்படி இல்ல, இது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் மொத்தம் முழுசா ரசவத்தாக இருந்துட்டு இருக்கிறது இந்த பாகவதம்ன்றது. இந்த பாகவத கதைகளை கேட்கச்சே எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சமயமே போனது தெரியாத கேட்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். நவயம் திருப்தியாமகா, இது முடிஞ்சு போச்சு, அரை மணி கேட்டிருக்கோம், ஒரு மணி கேட்டிருக்கோம், இன்னும் நாளைக்கு பாக்கலாம்னு அவர் சொல்லச்சு, ஐயோ முடிஞ்சு போச்சான்னு நினைக்கிற மாதிரி சொல்லுவேரா அவர் சூத்தர். எல்லாரும் சூத்தரா ஆயிட முடியாது, அதுக்குதான் அவருக்கு ஏற்பட்ட ஒரு பிரபாவம் அது. கிருதமான் கிளமேரியானை தாராபேண கேசமஹா அதிமத்திய நிபகவான் கூடஹா கபடமானுவஹா கலிமாகதமாஜ்ஞாய க்ஷேத்ரேஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசீனா தீர்க்கதத்ரேண கதாஜாம் நீர். இதோ நாங்க ஏதோ யாகம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம் நினைச்சுக்கிறது இல்ல. இந்த நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல பகவத் கதையை கேட்கறதுன்றது பரம பவித்திரம், அதுக்காக தான் நாங்க இங்க மொத்தம் வந்திருக்கோம். ஆகையால பெருமாளா உமக்கு உண்மை எங்க இங்க கொண்டு வந்து விட்டுருக்கே, ஆகையால பிரம்மா உண்மை அனுப்பிச்சு வச்சிருக்கேறீங்க. இந்த சம்சாரத்தை கடக்க முடியாததான சம்சாரத்தை கடப்பதற்கு வழியாக இருந்திருக்கிற பகவத் கதைய நீர் சொல்லணும். கலியில ஏற்படக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது பகவத் கதாமிரதம். அந்த பகவத் கதாமிரதத்தை நாங்கள்லாம் பருகும்படியாக நீர் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்றாளாம். புரூஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி எங்களுக்கு வந்து யோகேஸ்வரனும் பரபிரம்மன பிராமண பிரியனாக இருந்திருக்கிற எம்பெருமான், அவர் தர்மத்தையே கவசமாக உடையவர். சந்தர்மம் சனாதனம்னு சொல்லப்படுகிறது, அந்த கிருஷ்ணனுடைய சொந்த சுரூபத்தை அடைந்த இப்பொழுது இந்த தர்மமானது யார சரணம் அடைஞ்சிருக்கு எப்படின்றதெல்லாம் நேர்தான் சொல்லணும். நாங்கள்லாம் பரம பவித்திரமாக இருந்துட்டு இதை கேட்கணும்ன்ற ஆசையோடு இருந்துட்டு சிரத்தையா நாங்க கேட்கணும்னு நாங்க இருந்துட்டு இருக்கோம். உமக்குதான் அந்த அனுகிரகம், மகர்ஷிகளுடைய அனுகிரகம் இருக்கு, நீ சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ற நயசாரண்யத்துல இருக்கிற மகர்ஷிகள் எல்லாருமாக சோத பௌராணிக்கிற பிரார்த்தனை பண்ற. இதுக்கப்புறமா இந்த விஷயங்கள்லாம் அடுத்தது எப்படி எப்படி எல்லாம் வருதுன்றத வியாசர் சொல்ல போது, வியாசத்துல இருந்து சுக்கர ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் அடுத்த இதெல்லாம் நாம பார்க்கலாம். நமக்கும் இந்த பகவத் கதைன்றது இருக்க, கிருஷ்ணனுடைய கதை இருக்க, கலிக்கல்மட்டத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை சொல்றதுக்கும் கேட்பதற்கும் உண்டான ஒரு பாக்கியம், அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தனவா எல்லாருக்கும் நம்மளுடைய ஹார்தமான கிருத்தஜதையை தெரிவிச்சுண்டு அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால இந்த பாகவத கதாமிரத பானம் இருந்துருக்கேன், இது தடங்கள் இல்லாத எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தித்துண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாவை கல்யாண குணசாலினை சென்று வெங்கடேஷ் ஆயர் வேதாந்தபுரம் வேணும்.